சோழவள நாட்டில் திங்களூர் மணிமாட திங்களூரில் திருநாவுக்கரசு பெருமான் திருப்பெயரால் தண்ணீர் பந்தர் முதலான பல அறங்களை மனம் உவன் சீர் அப்பூதியடிகள். அவர்கள் தம் திருமனைக்கு எழுந்தருளிய கலைவாய்மை கவலனாராம் அப்பர் பெருமானுக்கு அமுது படைக்க விளைந்தனர். நல்ல தாய் தந்தை ஏவ நல்லது ஆய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பெற்றேன் என்ற உயரிய சிந்தையுடன் குறுநாள குருத்தாம் வாழை இலை கொணரச் சென்றான் குழந்தை மூத்த திருநாவுக்கு அரசு. பாம்பு ஒன்று தீண்ட விரைந்து கொண்டு வந்து இலையை பெற்றோரிடம் சேர்த்து துவண்டு விழுந்தன. அவனை மறைத்து அடிகளை அமுது செய்ய வேண்டினர் பெற்றோர். தடுமாற்றம் இன்றி அழைத்தார் தம் முன்பு தம்பிரான் அருளால் ஒரு தடுமாற்றம் தோன்ற நாவின் மன்னர் மெய் விரித்து உரையும் என்றனர். உண்மையை உணர்ந்த அடிகள் வாடித்துவண்ட வளர் இளம் குளவியை கோயில் வாய்தலில் கிடத்தி நாகாபரணன் நஞ்சு உண்ட கண்டன் நல்லடி பரவி என்று முழ தென் தமிழால் ஒன்றுகோலாம் எனும் உன்னத திருப்பதிகம் பாடி அவிழினர். உறங்கி எழுவான் போன்று மாண்ட குழந்தை மீண்டு எழுந்தான். அருள் மனம் கமல அடிகள் குழந்தையை வாழ்த்தி இறையருக்கருணையை வியந்தனர். பாம்பு முதலிய உயிர்களின் கொடிய விடங்கள் நீங்க உத வேண்டிய திருப்பதிகம். இப்பதிக பாராயணத்தால் விடம் நீங்கி நல்வாழ்வு பெற்றோர் ஏராளம். என் அலங்கார சிறப்பினது இத்திருப்பதிகம். குழந்தைகளுக்கு ஏற்படும் கொடிய பிணிகள் நீங்க உத வேண்டிய அற்புதமான திருப்பதிகம் இது. விடம் தீர்த்த திருப்பதிகம் நான்காம் திருமுறை பண் இந்தளம். ஒன்று கொல்லாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொல்லாம் உயரும் மதிசூடுவர் ஒன்று கொலாம் வீடு வெங்கலை கையது ஒன்று கொல்லாம் அவர் உர்வதிதானே இரண்டி கொலாம் இமையோர் கொழுபாதம் இரண்டி கொலாம் இளங்கும் கூழை பெண் இரண்டி கொலாம் உருவம் சிறுமாள் இரண்டி கொலாம் அவர் எய்தினகமே அவர் கண்முதல்லாவன மூன்று கொலாம் அவர் சூலத்தின் மெய்யிலை மூன்று கொலாம் கணை கையறி விழ்ந்தான் மூன்று கொலாம் புறமீதனதாமே நாலு கொலாம் அவர்தம் முகம்மாவன நாலு கொலாம் சனனும் முதல் போற்றம் நாலு கொலாம் அவர் ஊர்தியில் பாதங்கள் நாலு கொலாம் மறைபாடினரமே அஞ்சு கொலாம் அவர் ஆடரவின் படம் அஞ்சு கொலாம் அவர் வெல்புலன் அஞ்சி கோலாவல் காயப்பட்டால் கணி அஞ்சி கோலாம் அவடினதாமே ஆறி கோலாம் அவர் அங்கம் கோலாம் அவர்தம் மகனார் முகம் ஆறி கோலாம் அவர்தான் மீசை வண்டில் ஆறி கோலாம் சுவையாக்கினதாமே ஏழி கோலாம் அவர் கூழி படைத்தன ஏழி கோலாம் அவர் சூடும் தினமலர் எட்டி கோலாம் அவர் தோழினையாவன எட்டி கோலாம் இசையாக்கினதாமே ஒன்பது கோலவர் வாசல் வகுத்த ஒன்பது கோலவர் மாபிதில் பத்து குலாம் அடிய செய்கைதானே.